യവദ്ജനർത്തിഹന്തു പിതൃത്വമന്യേഷു വിചാര്യതൂർണം സ്തംഭേവതാരസ്തമനണ്യലഭ്യം ലക്ഷ്മീന്ദ്രസിംഹം ശരണം പ്രപദ്ധ്യേ ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേശരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി. ഇന്നേ ദിനം ശ്രീ വരദരാജ പഞ്ചാസത്തിലെ 19-ാമത് ശ്ലോകം, அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கலாம். ஸ்லோகம் ரூடஸ்ய சின்மயதயா ஹ்ருதயே கரீஷ ஸ்தம்பானுகாரி பரிணாம விசேஷ பாஜஹ ஸ்தானேஷு ஜாக்ரதி சதுர்ஷ்வபி சத்வவந்தஹ ஷாகா விபாக சதுரே தவ சாதுராத்மியே. ரூடஸ்ய சின்மயதயா ஹ்ருதயே கரீஷ സ്തംഭാണുകാരി പരിണാമ വിശേഷ ഭാജ സ്ഥാനേഷു ജാഗ്രതി ചതുർഷ്വപി സത്വവന്ത ശാഖാ വിഭാഗ ചതുരേ തവ ചാതുരാത്മ്യേ അപ്പടിന്ന് ശ്ലോകം. ഇതിനുടേ അന്വയക്രമം പാത്തോന്നാക്ക, ഹേ കരീശ, സത്വവന്ത ഹൃദയേ ചിന്മയതയാ രൂഢസ്യ സ്തംഭാണുകാരി പരിണാമ വിശേഷ ഭാജ തവ ചതുർഷു സ്ഥാനേഷ്വപി ശാഖാ വിഭാഗ ചതുരേ ചാതുരാത്മ്യേ ജാഗ്രതി അപ്പിങ്കറ പോലെ ഇതിന് അന്വയക്രമം. ഇത് ശ്ലോകത്തിനുടേ പ്രധാനമാണ് അർത്ഥം. സ്വാമി ദേശികൻ എന്നെ സൊല്ലവരെ എന്ത വിധത്തില ഇന്ന് ശ്ലോകത്തില് എംപെരുമാൻ അനുഭവിച്ചിരിക്കേർന്നാക്ക, എംപെരുമാനുടേ വ്യൂഹാവതാരത്തിനുടേ വിശേഷങ്ങൾ എടുത്തുവയ്ക്കും വിധമാക ഇന്ന് ശ്ലോകത്തില് സ്വാമി ദേശികൻ അനുഭവിച്ചിരിക്ക. അത് വ്യൂഹം, അതായത് ശ്രീവൈകുണ്ഠ ലോകത്തിൽ എംപെരുമാനുടേ രൂപം എപ്പടി ഇരിക്കുന്നാക്ക, അശുദ്ധ സത്വം ചൊല്ലുവോ ശ്രീവൈകുണ്ഠ ലോകത്തിക്ക്. അതായത് രജോഗുണം തമോ ഗുണം സിരിതും കലക്കാമൽ കേവലം ശുദ്ധമാക സത്വം, சத்துவகுணம் மாத்திரம் நிறைந்ததாக இருப்பதனால அந்த இடத்துக்கு சுத்த சத்துவம்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடியதான எம்பெருமானுக்கு நம்மை போன்று கை கால் முதலான அவயவங்கள்லாம் கிடையாது. எப்படி இருப்பே அப்படின்னாக்கா, ஒரு நீண்டும் பருத்தும், பருத்தும்னாக்க பெருமனாகவும் அந்த மாதிரி இருப்பேராம். சுவாமி தேசிகன் அனுபவிக்கும் பொழுது ஒரு கோரைப்புல் அது எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் எழுந்தருள் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றார். இப்படிப்பட்ட இந்த ரூபத்தை விசாக ரூபம், விசாக யூபம்னு சொல்லுவா. அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ரூபம். இந்த விஷயத்தை ஆகம சாஸ்திராதிகள்லாம் ஸ்ரீ சாத்வதம் லக்ஷ்மி தந்திரம் முதலிய பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள் எல்லாமும் விஷதமா சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நம் பூர்வாச்சாரியர்கள் கூரத்தாழ்வான் பட்டர் முதலான பூர்வாச்சாரியர்கள்லாமும் அவரவர் ஸ்ரீ சூக்திகள்லையும் மேலும் ரகசியத்ரய சாரத்திலையும் பிரதானமாக இத சொல்லியிருக்க. அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இந்த மாதிரிதான் எம்பெருமான் எழுந்திருக்க அப்படிங்கிறது. இது ரொம்பவும் நீண்டும் பருத்தும் இருக்கிறதுனால ஒரு ஸ்தம்பம் தூண் போல இருக்கா போல பாவிச்சுருக்க, விசாக யூபம். அதனால தான் அதுக்கு அந்த மாதிரி சொல்லப்பட்டது. அந்த விசாக யூபமானது மிகவும் ஞானமயமானது. மேலும் இது மேல கீழே அப்படின்ட்டு நான்கு பக்கங்களை கொண்டது. கோரைப்புல் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான நான்கு பக்கங்களோடு கூடியதாக இருக்கான். ஒவ்வொரு இடத்துலையும் நான்கு திசைகளில் ஒவ்வொரு மூர்த்தி ஏழு இருக்கா போல. அதாவது எம்பெருமானே நான்கு திசைகளில் ஏழு இருக்கா போல. வியூகம் நான்கு விதமும் இதீந்திரவத் தீபிகையும் முதலிய கிரந்தங்கள் எல்லாமும் சொல்லியிருக்கா. அதாவது கிழக்கில் வாசுதேவ மூர்த்தியும் தெற்கில் சங்கர்ஷண மூர்த்தியும் மேற்குல பிரத்யும்ன மூர்த்தியும் வடக்குல அனிருத்த மூர்த்தி அப்படின்ற கிரமத்துல நான்கு வியூக ரூபம் கொண்ட நான்கு இடத்துல வெம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இந்த மாதிரியான வியூக ரூபம் நான்கு நிலைகளை கொண்டதாக இருக்கக்கூடியதான இப்படிப்பட்ட எம்பெருமான உபாசிப்பவர்களுக்கும் கூட நான்கு நிலை உண்டு. எப்படின்னாக்கா பொதுவாகவே ஜீவர்களுக்கு ஐந்து நிலை, ஜாக்ரத்து, ஸ்வப்ன, சுஷுப்தி, மூர்ச்சா, மரணம். மரணம் அடைஞ்சாக்க உபாசனம் பண்ண முடியாது. அதனால அந்த மரணாவஸ்தைய, மரணம்ன்ற நிலையை தவிர்த்துட்டு மீதி பார்த்தோம்னாக்க உபாசிக்கக்கூடிய நிலை ஜாக்ரத்து, ஸ்வப்ன, சுஷுப்தி, மூர்ச்சா அப்படிங்கிற நான்கு நிலை. ஜாக்ரத்துனாக்க கண் விழித்திருத்தல், ஸ்வப்னம்னாக்க கனவு காணுதல், சுஷுப்தின்னாக்கா தூங்கிறது, மூர்ச்சைனாக்கா கேவலம் பிராணன் மாத்திரம் இருக்கும், மயக்க நிலை அப்படின்னு சொல்றது. இப்படி நான்கு நிலைகள் உபாசிப்பவர்களுக்கு இருக்கும். இந்த நான்கு நிலைகள்லேயும் இந்த நான்கு மூர்த்திகள், மேல் சொல்லப்பட்ட நான்கு மூர்த்திகளை எவ்வாறு உபாசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஜாக்ரத் முதல்ல ஜாக்ரத அவஸ்தையில எம்பெருமான கிழக்கில் ஏழு இருக்கக்கூடியதான வாசுதேவ மூர்த்தி, அது ஜாக்ரத்துனாக்க ஜாகரணம், கண் விழித்திருத்தல். தியானம் செய்பவர்கள் ஆரம்ப திசையில தியான விஷயகத்துல ரொம்பவும் ஏகாகிரதையா இல்லாம, அதாவது எந்த உத்தேசிச்சு தியானம் பண்றோமோ அந்த விஷயத்தில் ஏகாகிர சிந்தனைன்றது குறவா தான் இருக்கும். அப்போ அதுல குறவானது இருந்ததுன்னாக்க வெளி விஷயங்கள்ல ஈடுபடுறதுன்றது அதிகமாகவே காணப்படும். அதாவது பாக்கிய வஸ்துக்கள்ல அனுபவம் அதிகமாக காணப்படும். அதனால அந்த ஜாக்ரத் புருஷ துல்யன் அப்படிங்கிற போல அந்த வாசுதேவ மூர்த்தி ஆற, இது ஜாக்ரத அவஸ்தையில உபாசிக்கணும். பிறகு ஸ்வப்னம், ஸ்வப்னம்னாக்க கனவு காண்றது. அந்த ஸ்வப்னத்தில் ஸ்வப்னத்தினுடைய என்ன விசேஷம்னாக்க பாஹ்யேந்திரிய வியாபார ரகிதம், வெளி இந்திரியங்கள் மூலமாக வரும் எந்த ஒரு விஷயமும் கிரகிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. வெளி இந்திரியங்கள், வெளி விஷயங்கள் நம்மால் அனுபவிக்க முடியாது. அப்படி அந்த நாம் அப்படி கனவு காணும் பொழுது கேவலம் நம்மிடம் வெளி இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாம கேவலம் மனசு மாத்திரம் வேலை செய்யும், அந்த நிலைக்கு பேர் தான் ஸ்வப்னம். இந்த ஸ்வப்னத்தில் அந்த மூர்த்தியை உபாசிக்கிறதுன்றது இரண்டாவது நிலை. பிறகு மூன்றாவது நிலை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஜாக்ரத்து, ஸ்வப்ன, சுஷுப்தி. சுஷுப்தின்னு பார்த்தோம்னாக்கா சுஷுப்தியில சுஷுப்தி என்பது தூக்கம். தூக்கத்தில் அந்த மூர்த்தியை நாம் எப்படி உபாசிப்போம் அப்படின்னாக்கா சொப்னவத்து புருஷ துல்லியனாக சுஷுப்தி நிலையில் இருக்கும் பொழுது எந்த வித விஷயமும், அதாவது சொப்னத்துல பார்த்தோம்னாக்க வெளி விஷயங்கள் மாத்திரம் இல்லாம மனசு மாத்திரம் வேலை செய்யும், அப்போ அந்த விஷயங்கள் ஏற்படும். ஆனா சுஷுப்தியில எந்த ஒரு விஷயங்களும் விஷயமாகாது, என சம்பந்தப்பட மாட்டோம். ஆனா ஞானம்ங்கிறது உண்டு. அப்படி ஞானம்ங்கிறது இருக்கும் பட்சத்தில் வெறும் கேவலம் பிராணன் மாத்திரம் இருக்கும்ன்றதுக்கு பிராண வாயு மாத்திரம் சஞ்சாரமானது இருக்கும். அப்படி நம்ம மூச்சு விடுறதுனால அது இருக்குன்றது தெரியறது. இப்படி மூன்றாவது நிலை இருக்கின்ற அந்த உபாசகனுக்கு மற்ற விஷயங்கள்ல எந்த ஒரு அனுபவமும் இருக்காது. இது வந்து யோகத்தினுடைய ஒரு சிறந்த நிலை. அதனால இந்த அவஸ்தைக்கு சுஷுப்தி துல்ய, சுஷுப்த பிராயன் அப்படின்ட்டு மூணாவதான நிலையில எம்பெருமான உபாசிக்கிறோம். பிறகு நான்காவது நிலை மூர்ச்சை, மயக்க நிலை. அந்த நிலையில எம்பெருமானுடைய உபாசிக்கக்கூடிய தன்மை வெறும் மூர்ச்சையில் இருக்கக்கூடியதான புருஷன் தன்னுடைய சாட்சாத்காரம் எம்பெருமானை பார்த்ததாக கருதுவான். அது மயக்க நிலையில் உள்ளதவனுக்கு விஷயமாகும். ஆக இந்த புருஷன் மூர்ச்சைக்கு உள்ள புருஷனாக சமமாக கருதப்படுகிறான். இந்த மாதிரி எம்பெருமான வியூக நிலையில் இருக்கக்கூடியதான நான்கு மூர்த்திகளையும் எவ்வாறு உபாசிக்கிறது அப்படிங்கிற ரீதியில சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல பெருமாள அனுபவிச்சிருக்க, இவ்வாறாக உபாசிக்கப்படும் யோக்கியன் நீ ஒருவனே அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் எம்ப தேவாதிராஜனை ரொம்பவும் மிகவும் இதுவாக அனுபவிச்சிருக்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஜடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.